அறிவுசார் அழைத்து என்னுடைய பணிவான வணக்கம். தமிழ்நிதி விருதினை திரு செங்கை புதுவன் ஐயா அவர்களுக்கு வழங்கி எங்களை வாழ்த்து சென்றிருக்கும் மரியாதைக்குரிய அருளாளர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, முதலாவதாக நான் சொல்ல வேண்டும் ஒரு முக்கியமான விடயத்தை. நான் பிறக்கின்ற போது எனக்கு என் தாய் வைத்த பெயர் வெள்ளைச்சாமி. மகன் போக போக வெள்ளையாவதாக தெரியவில்லை என்பதற்காக பெயரை மாற்றி மணி என்று வழங்கினார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், பெயருக்கு ஏற்றது போலவே இனி அவன் இனியவனாக விளங்குகின்ற எங்கள் செயலாளர் இலக்கியவீதி இனியவன் ஐயா அவர்களை வணங்கி, நான் பெரும்பாலும் கண்ணதாசன் அவர்களை பேசி, அதாவது கண்ணதாசன் சொன்னதா அறக்கட்டளை பேச்சு போட்டியிலே பரிசு பெற்றவன் என்று இங்கே சொன்னார்கள். கம்பனை என்னை போன்ற ஒரு சில இளைஞர்கள் படிப்பதற்கும் கம்பன் எங்களை ஈர்ப்பதற்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல்தான் காரணமாக அமைந்தது. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கவி சக்கரவர்த்தி கம்பனை பற்றி சொல்ல வருகின்ற போது தன்னுடைய வாழ்வியலையும் இணைத்து ஒரு பாடல் பாடியிருப்பார். எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கிறார். இருந்தாலும் இந்த பாடலை நான் இந்த அவையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எட்டாவதுக்கு மேல் வகுப்பை எட்டியும் பார்க்கவில்லை, இலக்கணமும் இலக்கியமும் கற்கவில்லை. தந்தை எனக்கு சொன்னதெல்லாம் புத்திமதி, தாயார் எனக்கு சொன்னதெல்லாம் அன்பு மொழி. தாயான கம்பனோ தந்தது இந்த மதி. கம்பனுக்கு மேல் கவிஞன் பிறக்கவில்லை, கம்பனின்றி கனித்தமிழ் இயங்குவதில்லை. அக்காலத்தில் அழகு வெண்ணெய் நல்லூரில் கம்பன் வீட்டில் கணக்கெழுதி வாழ்ந்தேனோ என்று தன் பிறப்பை பற்றி கேள்வி எழுப்பிய அந்த மகா கவிஞன் அடுத்து கம்பன் சூத்திரம் என்று ஒன்றை வடிக்கிறார். சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென சொல்லி என்னை போட்டான் மதுகுடத்தில் அள்ளி என்கின்ற பாடல். 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இணை வித்தாகவில்லை. காற்று மழை யாழையிலும் காலமற்றும் மொழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கும் எழுதி வைத்த சீட்டு என்று கண்ணதாசன் பாடிய பிறகுதான் ஓ அப்படிப்பட்ட போதை கம்பனிலே இருக்கிறதோ என்பதற்காக எண்ணற்ற இளைஞர்கள் கம்பராமாயணத்தை படிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் என்பால் ஏற்பட்டது. அது மாத்திரமல்ல, கம்பனின் நட்பு என்கின்ற என் தலைப்பின்குள்ளாக நான் போவதற்கு முன்பாக நட்பை பற்றி இலக்கியங்கள் என்னென்ன சொல்கிறது. நட்பு இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு இடத்தை பிடிக்கிறது. தந்தை, தாய், சுற்றத்தார், சகோதரர் என்கின்ற வட்டத்தை எல்லாம் தாண்டி பழகும் வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவது நட்பு மட்டும்தான். அந்த நட்பை இந்தியாவினுடைய மிகப்பெரிய இதிகாசங்களாக கருதப்படுகின்ற மகாபாரதம் துரியோதனன் கர்ணன் நட்பாக பறைசாற்றுகிறது. கபிலர் வரணர் நட்பை நாம் பார்க்கின்றோம். அப்படி இதிகாசங்கள் இலக்கியங்கள் நட்பை போற்றுகிறது. நம்முடைய திருக்குறள் புத்தகம் நூறு புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி நிற்பது ஏன், வித்தகம் தெய்வப்புலவன் சொன்ன பொய்யின் மொழி இருக்குமோது என்று புகழுகின்றோமே, அந்த திருக்குறள் எந்த தலைப்பிலேயும் 2 அதிகாரங்களுக்கு மேல் படைக்காத வள்ளுவர் நட்பிற்கு மட்டும் 5 அதிகாரங்களை படைத்து பெருமை சேர்த்திருக்கிறார். நகுதர் பொருட்டென்று நட்டன் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்கின்ற ஒரு குரட்பாவே போதும். சிரித்து மகிழ்வது மட்டும் நட்பன்று, நண்பன் தவறு செய்யும் போது இடித்துரைத்து திருத்துவதே சிறந்த நட்பு என்று வள்ளுவம் பறைசாற்றுகிறது. 17 கீழ்கணக்கு நூல்கள் 17 மேற்கணக்கு நூல்கள் 8 தொகை நூல்களாக நாம் பார்க்கின்ற நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்கும் கலியொடு இத்திறந்த 8 தொகை என்று நாம் புகழ்கிறோமே, அந்த 8 தொகையில் முதலாவதாக வருகின்ற நற்றினை சொல்கிறது, முந்தை இருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரியர் என்று பாடுகிறது. அதாவது, தம்மோடு பழகியவர்கள் தமக்கு நஞ்சே கொடுப்பினும் தம்மவர்கள் எனும் எண்ணத்தால் அதனை உண்டனர், அவர்களோடு தொடர்ந்து பழகினர் என்று சொல்கிறது நற்றினை. இப்படி இலக்கியங்கள் இதிகாசங்கள் நட்பை தூக்கி பேசுகின்ற போது கம்பன் எழுத்தான் மட்டும் சும்மா விடவில்லை. ராமனை சீதாராமனாக, தயரதன் மைந்தனாக, போர் வீரனாக, சிறந்த அழகனாக என்று காட்டிய கம்பன் அவனை சிறந்த நண்பனாகவும் காட்ட தயங்கவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தீ நட்பு என்பதற்கு உதாரணமாகவும் ஒரு கதாபாத்திரம் ஒரு நட்பு இருக்கிறது கம்பராமாயணத்தில். அது தொடக்க முதலே நாம் தெரிந்திருக்கும் இவர்களால் தான் கம்பராமாயணமே விளைந்தது. கைகேயி கூணி நட்பு. ஆனால் அது நட்பு கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகின்றதா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். பணிப்பெண்ணாக வருபவள், பணிப்பெண் தோழியாக வருபவள், ஒரு தோழி அவள் அறிவுறுத்துகிறாள், உன் மகனை விட்டு ராமனா நாடாள்வது என்று ஒரு கேள்வி எழுப்புகிறாள். ஆனால் கையை கூணியை திருத்துகிறாள். ஆனால் மீண்டும் கூணி. ஆனால் கம்பன் இதை அழகாக சொல்லுவான் ஒரு பாடலில், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடும் மன கூணி தோன்றினாள் என்று பாடுவார். அப்பொழுது கொடும் மனம் கொண்ட கூணி தோன்றினாள் என்று கம்பரே பாடி அந்த கூணி அவள் செயலால் அவ்வாறு நிகழ்கிறது. பரதன் நாடாளுகிறான், ராமன் காடாள செல்கிறான். ஆக என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கின்றேன் என்பதை இந்நவையில் பதிவு செய்ய வேண்டும். தீ நட்பு என்பதற்கு உதாரணமாக இந்த இரு நட்பர் இவர்கள் இருவருடைய நட்பையும் காணலாம் என்கின்ற ஒரு நோக்கமும் இங்கு வெளிப்படுகிறது. ஆனால் இதைவிட மிக முக்கியமான ஒரு நட்பு நம் கம்பராமாயணத்தில் அடுத்ததாக நிகழ்கின்ற நட்பு குகப்படலம். ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னால் நான்கு பாடல்கள் இருக்கும், நான்கு நகைச்சுவை காட்சிகள் இருக்கும், நான்கு நல்ல கருத்துக்கள் இருக்கும். நல்ல கருத்துக்கள் என்பதை சொல்வதை விட கருத்துக்கள் இருக்கும். அப்படி ஒரு திரைப்படத்திற்கு இது அழகு. அதை விட முக்கியமான ஒன்று திரைப்படத்திற்கு முதலாவதாக வருகின்ற நாயகன் அறிமுக பாடல். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங். அது இல்லாமல் ஒரு படமும் இன்றைக்கு வெளியாகுவதில்லை. அன்றைக்கும் அதுதான் நடைமுறை. அதே போல புகழ், அதாவது கம்பராமாயணத்தை போலதான் என்று சொல்ல வேண்டும், புகழை அறிமுகப்படுத்துகிறார் கம்பர். ஆய காலையின் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் கோர்புகன் எனும் நாமத்தான், தூய கங்கை துறைவிடம் தொன்மையான், காயும் வில்லிலன் கல்திரல் தோழினான் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவனுடைய சிறப்புகள் எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் அடுத்து ஒரு பாடத்தில் சொல்கிறார், துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினன் என்று சொல்கிறார். அந்த வரி ரொம்பவே எனக்கு பிடித்தமான வரி. அல் செறிந்தன்ன நிறத்தினன்னா இருள் நிறைந்த முகத்தினன்னு அர்த்தம். எனக்கு கூட ஒரு சில நேரங்களில் எனக்கு கூட மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளை பற்றி கூட கம்பர் ஒரு வரி எழுதியிருக்காரு, அல் செறிந்தன்ன நிறத்தினன். ஆனால் கம்பர் இவரை பற்றி சொல்லுகின்ற போது ஒருவருடைய உருவத்தை தோற்றத்தை ஏன் பாடலா வடிக்கணுமா என்ற ஒரு கேள்வி இல்லை எழுந்தது. அதுக்கு என்ன விடை நானே சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னால், அதாவது நண்பராக பழகுவதற்கு ஆடை உடை பாவனைகள் தேவையில்லை, குலம் கோத்திரம் தேவையில்லை, அவன் எப்படிப்பட்ட வடிவத்தோடு இருக்கிறான் என்பது தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் நட்போடு பழகலாம் என்பதை துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினன் என்ற பாடலின் வாயிலாக நான் தெரிந்து கொண்டேன். அடுத்ததாக அவரை பற்றி அந்த ஊரை பற்றி சொல்றாங்க, சிரிங்கி பேரம் இனத்திரகங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீன் உபகாரத்தான் இருந்த வள்ளலை காணவன் தெய்தினான்றார் கம்பர். வள்ளல் ராமன், வள்ளலை பார்க்க வரும்போது வள்ளல்கிட்டருந்து வாங்கிறது தான் நம்மளுடைய நடைமுறை வழக்கம். ஆனால் அதை மாற்றி வள்ளலுக்கு வழங்க வருகிறான் குகன். நம்முடைய தமிழ் பண்பாட்டின்படி என்ன பண்பாடு அப்படின்னு சொன்னாக்கா, யாருன்னா பார்க்க போகிறோம் அப்படின்னா கையில் ஒரு பொருளோட, அதாவது ஏதாவது பழங்களோ அது மாதிரி பொருளோட சென்று அவர்களை காண்பது நம்முடைய மரபு. அந்த தமிழ் பண்பாட்டை குகன் வாயிலாகத்தான் கம்பர் வெளிப்படுத்துகிறார், தேனும் மீனும் எடுத்துக்கொண்டு செல்கிறார். ஆனால் இன்றைக்கு அந்த தமிழ் பண்பாடு இருக்கிறதா என்ற கேள்விக்கும் நாம் விடை தேட வேண்டும். அது ஒரு வாழ்வில் நிகழ்வையும் நான் சொல்ல வேண்டும். நானும் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு ஒரு முறை சென்றிருந்தேன். எங்களுடைய உறவினர் என்னை பார்த்துட்டு வாங்க வாங்க எப்பவுமே வராதுங்கன்னா இப்போ வந்திருக்கீங்கன்னு அடுத்து ஒரு கேள்வியை போட்டாங்க. அதுதான் ரொம்ப உயர்வான ஒரு விஷயம். வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட கூட மாட்டீங்க, சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டீங்கன்னாங்க. உடனே நான் அவர்களுக்கு திருப்பி பதிலளித்தேன், நான் சாப்பிடாமல் போனாலும் நீங்கள் விடவா போறீங்கன்னு. உடனே அதுக்கு அவங்க ஒரு பதிலளித்தாங்க, அதுதான் உயர்வான பதில், நீங்கள் சாப்பிட்டு போனாலும் பிள்ளைகிட்ட 1000 2000 கொடுக்க முடியாது போவீங்க. அப்படி தமிழ் மரபு இன்றைக்கு இப்படி மாறிவிட்ட ஒரு சூழலில் கம்பன் சொல்லுகிறான், தேனோடு மீன் உபகாரத்தான் என்று அவன் சொல்லுகின்ற அந்த தோரணையை சொல்லுகிறார். அப்புறம் லக்குவன் வாயிலே நின்று யார் என்று வினவு என்று கேட்கின்ற போது யார் நீ என்று சொல்லும் போது, தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் எட்டுவன் நாய் அடியேன் என்று சொன்னான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நண்பர்கள், நண்பர்களை வேறு விதமாக ஒரு வார்த்தையை நீங்கள் தவறாக சொல்லிவிட்டால் நட்பையை முறித்து கொண்டு அவர் வேறு விதமாக நம் மீது கனைகள் வரும். ஆனால் நான் நாய் போன்றவன் உன் காலடியிலே இருப்பேன் என்று லக்குவன்கிட்ட சொல்றான். லக்குவன் இந்த செய்தியை கொண்டு போய் ராமனிடம் சொல்கிறான். ஆனால் எனக்கு தோன்றி ஒரு செய்தி, நாய் அடியேன் என்ற இந்த சொல்லை நாம் விரிவாக பார்த்தோமே ஆனால் ஒரு துறவிக்கான இலக்கணம் என்று பட்டினத்தார் வடிப்பார். நான் பண மேடையில் சொல்லியே வழக்கம் எனக்கு இருக்கிறது. பேய் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல் அறிந்தி நரி போல் உழன்று நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் தாழ்மை சொல்லி செய்போல் இருப்பவர் கண்டீர் உண்மை ஞானம் தெளிந்தவரேன்னு பட்டினத்தார் துறவிக்கான இலக்கணம் சொல்லியிருப்பார். துறவின்னா வீடு நாடு இருக்கக்கூடாது, நாய் ருசி பார்க்காது அதுபோல உணவை அருந்த வேண்டும் என்று பட்டினத்தார் பாடி அந்த பாடல். ஆக நட்புக்கு என்ன நிலை வேண்டும்? துறவு நிலை வேண்டும். எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலை வேண்டும். அந்த துறவு நிலையோடு ஒரு நட்பு இருக்குமே ஆனால் அது புகந்தான் எடுத்துக்காட்டாக என் கண்முன் தோன்றினான். துறவின்னு சொல்லும் போது அதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும். இன்னைக்கு வாழ்வில் நிகழ்வா துறவின்னா இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா 80 லட்சம் ரூபாய் காரில் வருகிறார்கள் துறவிகள். உங்க சாமி எதை துறந்தார் என்று கேட்டால் அடிக்கடி காரின் கதவுகளை துறப்பதாலே அவர் துறவி என்று எனக்கு பதிலளித்தார். வேடிக்கையாக ஒரு சிறுவன் என்னிடம் வந்து கேட்டான், நீங்க மேடையெல்லாம் பேசுறீங்களே, ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிற பதில் சொல்லுங்கண்ணா. குருவுக்கு சிஷியனா இருக்கிறவங்களை தமிழ் படித்து சொல்லுங்கண்ணா. குருன்னா சீடர் அப்படின்னு. இப்ப பெண் துறவியா இருந்தா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டான். சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, ஆமா பெண் துறவிகள் உள்ளே போனால் வெளியே வருவது சிடி தானே. என்ன வேடிக்கை, இன்றைக்கு இருக்கிற நடைமுறை இதுதான். ஆனால் ஒரு நண்பனை பார்க்க போகின்ற போது, இறைவனை பார்க்கின்ற போது, நட்பு நிலைக்கு துறவு நிலையோடு வைத்து பார்க்கின்ற அந்த தேவான் நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாய் அடியேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னார். நான் படித்து படித்து மிக நெகிழ்ந்த வரிகள் இந்த வரிகளாக பார்க்கின்றேன். கங்கை அதாவது வால்மீகி ராமாயணத்தை குகனை ஒரு சிறு பாத்திரம் குறும்பாத்திரமாக பயன்படுத்தி அவ்வளவுலேயே பயன்படுத்தி விட்டு விட்டு செல்கிறார். ஆனால் கம்பர் விடவில்லை. குகனுடைய பண்பை, அவனுடைய பண்பாட்டை, அவன் கொண்டு வந்த அந்த பொருட்கள் அடைந்த பவித்திரத்தை எண்ணி எண்ணி மகிழ்கிறார். அது மட்டுமில்லை, லக்குவன் சென்று சொல்கிறான் ராமனிடம், யார் வந்திருக்கிறார் என்று கேட்டபோது, அதாவது தாயை பிரிந்து வந்திருக்கிறார், ஒரு தாயினுடைய சூழ்ச்சி இரு தாயினுடைய பிரிவு வந்திருக்கிறவர்கள். பசி எடுக்கும் போது குழந்தைக்கு பசி எடுத்ததுன்னா குழந்தைக்கு தேவையானது கொடுப்பதற்கு யாருக்கு தெரியும்னா தாய்க்கு தெரியும். புகன் சென்றுதான் செருப்பு அவிழ்த்து விட்டுறான், சுற்றத்தெல்லாம் ஓரமாக நிற்க வச்சுட்டு போய் பார்க்குறான். இதை பார்த்தவுடன் நக்குவனுக்கு இவன் நல்லவன் என்பது தெரிந்து அவனிடம் சென்று சொல்கிறான். உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். கம்பராமாயணத்தில் பெரிதும் 2 இடங்களில் இந்த தாயினும் நல்லான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று குகனுக்கு, இன்னொன்று அனுமனுக்கு. இறுதி தாயை விட நல்லவன் வந்திருக்கிறான் என்பதை உணர்ந்த ராமன் அண்ணனை விருந்தி என்பால் அழைத்து நீ அவனை என்றான் பன்னவன் வருகை என்னும் பரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணில் நோக்கி கனிந்தனன் இருண்ட குன்றி மண்ணூர பணிந்து மேனி வளைத்து வாய் புதைத்து நின்றான் என்கின்ற அந்த பாடலும் நண்பனை பார்க்கின்ற போது கூலு குறுகி அப்படியே நின்று பணிவோடு நிற்கின்ற அவனுடைய தோரணை, இன்றைக்கு இருக்கிற நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அந்த மாண்பு பெரிதும் கம்பனின் நட்பாக விடுகிறது. தேனும் மீனும் அமிதனுக்கு அமைவதாக திருத்தினன் குணந்தேன் என் கொள் திருவுளமே என்று வணங்கி நிற்கின்ற போது அங்கே இருக்கிற துறவிகள் எல்லாம் ஒரு மாதிரியான தோற்றத்தோடு பார்க்கிறார்கள் முனிவர்கள் எல்லாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், தேனும் மீனும் ஏன் கொண்டு போனான் குகன் என்கின்ற கேள்வி நூல் எழுந்தது. அதாவது அவனுடைய தொழில் உரிமையில் இருக்கும் போது அவன் படகிலே பயணம் செல்கின்ற போது கீழே தென்படுவது நீரின் அடியில் மீன் இருக்கும். கரைகளில் ஓரம் செல்லுகின்ற போது மரத்திலே தேன் கூடு கட்டி இருக்கும். அப்ப இது இரண்டையும் அவன் பரிசாக கொடுக்கிறான். இவன் நினைத்தால் வேறு ஒன்றையும் பரிசாக கொடுத்திருக்க முடியும். இப்ப நான் மாத சம்பளம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய தோழர்கள் என்னோட உயிரினும் மேலான தோழர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் 10,000 ரூபாய் அப்படியே கொடுத்து ஏதாவது பரிசு தொகை வாங்கி கொடுத்தா சரியா இருக்கும். நான் 15,000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் என்னை உண்மையாவே நேசிக்கிற தோழனா இருந்தா சங்கடப்படுவான், ஏன்டா அவன் சக்திக்கு மீறி செய்கிற, இது போதும் இல்லை எனக்கு, எதுக்கு நீ இதுக்கு மேலே செய்கிறன்னு. அப்படி புகன் நினைத்திருக்கிறான், வேறு ஏதாவது கொண்டு சென்றால் நம் சக்திக்கு மீறி செய்தால் ராமன் சங்கடப்படுவான், அவனை சங்கடத்தில் ஆழ்படுத்தி விட கூடாதுன்னு ஒரு நண்பன் நினைக்கிறான்னா அது புகன் மாத்திரம் தான். ராமன் பேசுறாரு, அரியதாம் ஓப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல் தெரிதன கொணர்ந்து என்றால் அமிழ்தினும் சீர்த்த வந்து பரிவில் தழி என்னில் பவித்திரம் எம்மனோர்க்கும் உரியன இனிதி நாமும் உண்டனம் அன்றோ என்றான். நீ அன்போடு எடுத்துட்டு வந்த இந்த பொருள் அமிழ்தை விட சிறந்ததல்லவா என்று பாடுகிறார் நற்றினை பாடல். இந்த இருந்த நட்டோர் உடுப்பி நஞ்சு முன்பர் நனிநாகரிகர் அந்த பாடலை இந்த இடத்தில் எண்ணி மகிழும் போது இன்னும் கூடுதலாக கம்பனில் நட்பு என்பது மிளர்கிறது. புகனுடைய ஓப்பை அன்பை காதலை பரிவை அவற்றால் அவன் உணர்ந்த தேனும் மீனும் அடைந்த பவித்திரத்தை அவற்றின் சுவையை சிறப்பை பாராட்டி புகன் உள்ளம் நிறைவுறவும் முனிவர் உள்ளம் தெளிவுறவும் பலவாறெல்லாம் போற்றி புகழ்கிறார் கம்பர். கருணையில் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்ப இருந்து ஈண்டு எம்மோடென்றான். என்னோடவே இருந்து இனிய நண்பனே என்று சொல்லும் போது இன்னொரு இடத்துல மிகப்பெரிய ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. சிந்தனை உணர்த்திருப்பான் சென்றனன் விரைவோடும் என்கின்ற அந்த பாடலில் ராமனுடைய மனக்குறிப்பை உணர்ந்த புகன், ராமன் சொல்லவில்லை, அவன் மனக்குறிப்பை உணர்ந்த புகன் படகை கொண்டு வருகிறான். இந்த சிந்தனை உணர்த்திப்பான் என்ற வார்த்தையும் குறிப்பினால் உணரும் கொள்கையான் என்ற வார்த்தைகளும் ஒரே பொருள். ஆனால் வேறு வேறு தொடர்களில் லக்குவனுக்கு அடிக்கடி கம்பர் பயன்படுத்தியிருக்கிறார், அனுமனுக்கும் ஒரு இடத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். ஆக குறிப்பினால் உணரும் கொள்கையான் என்கின்ற அந்த பொருளை நான் இந்த இடத்தில் எண்ணி மகிழ்கிறேன். ஆக நண்பன் தான் நண்பனுடைய மனக்குறிப்பை உணர முடியும் என்பதை கம்பர் அழகாக வெளிப்படுத்தியிருக்க சிந்தனை உணர்த்திருப்பான் சென்றன் விரைவோடும் என்கின்ற அந்த பாடல். கொண்டு வருகிறான் படகை, மூவரும் ஏறி அமருகிறார்கள். விடுநனி கடிதென்றான் மெய்யுயிர் அணையாலும் உடுகினன் நெடுநாய்வாய் முறிதிரை நெடுநீர்வாய் என்கின்ற அந்த பாடலில், அதாவது உயிருடைய ஏவலுக்கு உடல் செயல்படுவது போல அவன் ஆணையிட்டதும் அவ்வளவு வேகமாக அவன் படகை செலுத்துகிறான். திருக்குறளை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு என்று வள்ளுவர் பாடுகிறார். ஒரு மேடையிலே ஆடல் ஆடுகின்ற ஒரு பெண் அவளுடைய ஆடை அவிழ்ந்தால் எப்படி வேகமாக சென்று அதை அணிவிக்க முயற்சி செய்வாளோ அந்த வேகம் புகனிடம் இருந்தது என்பதாக கம்பர் பறைசாற்றுகிறார். பிறகு புகன் கரை சேர்ந்த பிறகு உன்னோடே வருகிறேன் என்று கேள்விக்கு ராமன் பதிலளிக்கிறான், அன்னவன் உரை பேரா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ உன் இளவல் நீ இளவல் நீ இளையான் இந்நன்னுதலவன் நின்கேறி நலிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் என்று உணர்ச்சி வச பயப்படுகிற அந்த புகனை ஆற்றுப்படுத்துகிறான் ராமன். இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம் என்கின்ற அந்த பாடல். என்னுடைய மனைவி உன்னுடைய குழந்தை, என்னுடைய சகோதரன் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லுகின்ற அந்த பாங்கு, இன்றைக்கு சகோதரன் இருந்த இடத்தை நாளைக்கு நட்பு பிடிக்கப் போகிறது, நாளைக்கு நட்பு இருக்கிற இடத்தை இன்றைக்கு சகோதரத்துவம் பிடிக்கும் என்கின்ற அந்த வரிகளை இந்த இடத்தில் கம்பர் வெளிப்படுத்துகிறார். புகனை இந்த அளவுக்கு வெளிப்படுத்திய கம்பர் அதோடு விட்டு விடவில்லை. அதற்கடுத்ததாக சீதையை கவர்கின்ற அந்த படலம், சீதையை ராவணன் கவர்ந்து செல்கிறான். அந்த இடத்தில் தான் அதாவது தயரதன் ஜடாயு நட்பு, அந்த நட்பை பற்றி நாம் சொல்ல வேண்டும். தயரதன் சடாயு நட்பு அதாவது தன் மகன்கள் காலத்திலும் தொடருகின்ற அந்த செயல். சீதையை கவர்ந்து செல்கிறார்கள், வயதான காலத்திலும் அவளை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த ஆக்ரோஷம், தந்தை அதாவது தன்னுடைய மகன் என்கின்ற அந்த நோக்கிலே பார்க்கின்ற ஜடாயுனுடைய பார்வை, இந்த இடத்தை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது நட்பில் தயரதன் செடாயி நட்பு கொஞ்சம் விஞ்சி இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், வருகிறவன் பெண்ணை அழைத்து கொண்டு காட்டில் ஏன் வந்தீர்கள் என்ற கேள்வி கேட்டவன் அடுத்த கேள்வி தயரதன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டவுடன் அவர் இறந்து விட்டார் என்று சொன்னவுடன் மூச்சிறைத்து விழுகிறான். விழுகின்றவரை ஆற்றல் படுத்துகிறான் ராமன். அப்பொழுது தயரதன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, மெய் இங்கிருக்க உயிர் மட்டும் எப்படி போகலாம், நீ உடல் நான் உயிர் என்று தயரதன் சொன்னானே, ஏன் என்னை விட்டு அவன் சென்றான், அதனால் நான் அவன் இருக்கும் இடம் தேடி யான் போவதுதான் நீதி என்று மூர்ச்சிக்கு நினைத்தவனை ஆற்றுப்படுத்துகிறான் ராமன். நண்பன் இல்லாத உலகில் தானும் இருக்கக்கூடாது என்கின்ற எப்படி கற்பு நிலை என்று சொன்னால் அதை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவில் வைப்போன் என்று பாரதி சொல்கிறானோ, அதை காட்டிலும் நட்புக்கும் அதை பொதுவில் வைக்க வேண்டும். நீ இல்லாத இடத்தில் எனக்கென்ன வேலை என்று தயரதனுடைய நண்பன் ஜடாயு கேட்கின்ற அந்த பாங்கை கம்பனி நட்பு ரொம்ப ரொம்ப மிளர்கிறது. அதை விட மானின் பின்னால் போய் சென்றதால் சீதையை கவர்ந்து விட்டார்கள். அந்த இடத்தில் ஜடாயு பேசுகிறார், வம்பிழை கொங்கை வஞ்சி வனத்திடை தமிழில் வைக்க கொம்பிழை மானின் பின் போய் குளப்பிழை கூட்டி கொண்டீர், அம்பிழை வரிவில் செங்கே அயன்மீர் ஆயும் காலை உன் பிழை அல்லால் உலகம் செய் பிழையும் உண்டோ என்று சீதையை கவர்ந்து சென்றவுடன் உலகத்தை அழிப்பேன் என்று ஆவேசப்படுகின்ற ராமனை கட்டுப்படுத்துகிறான் ஜடாயு. ஜடாயு சொல்கின்ற அந்த வார்த்தைகள், குளப்பழியையே கூட்டிக் கொண்டீர் என்று சொல்கிறார், இது உங்கள் பிழைதான், உலகம் செய்யாத பிழை அல்ல, உங்கள் குலத்திற்கே மிகப்பெரிய பழியை செய்து விட்டீர்கள் என்று தந்தையினுடைய நண்பனுக்கு இவ்வளவு உரிமை. தந்தையினுடைய நண்பர் தந்தையாகவே பார்க்கின்ற அந்த மனப்பாங்கு, அப்படி ஒரு நட்பினை கம்பர் சீதையை காப்பாற்ற தவிக்கும் அவருடைய தவிப்பு, இறகுகளால் அரவணைத்த அந்த பாசம், ராம லக்வர் மீது பாச பிணைப்பு, சுயநலமின்றி தன் உயிர் போனாலும் சீதையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஆக்ரோஷம், இதையெல்லாம் விட மிகப்பெரிய ஒரு நிலையிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ராமனுக்கும் தயரதனுடைய ஆசை மகன் ராமன், ராமனாலே ஈமச்சடங்கு செய்ய முடியாத போது ஜடாயுதான் ஈமச்சடங்கை பெறுகிறார், அதுவும் ராமன் கரங்களால் என்று சொன்னால், நட்பு அந்த நிலைகளில் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நட்பு எடுத்து செல்லப்படுகிறது என்பதற்கு ஜடாயு தயரதன் நட்பு. அதோடு நிறுத்திவிடவில்லை. அனுமன் ராமன் ஒரு கேள்வி கூட எழும். அனுமனுக்கும் ராமனுக்கு அனுமன் செய்தது தொண்டு. ஆனால் அந்த தொண்டு நட்பாக பார்க்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால், அனுமன் செய்த அந்த சேவைகள், அனுமன் இல்லை என்று சொன்னால் சீதையை மீட்டிருக்க முடியாது என்பது நாம் எல்லோரும் பேசப்படுகின்ற ஒரு உண்மை. அதுதான் கம்பராமாயணம் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி. அனுமனை காட்சிப்படுத்தும் போது, அறிமுகப்படுத்தும் போது, அனுமன் வந்து ராமன் முன்னாடி விழுகிறான். விழுந்தவுடன் ராமனாலே அவனுடைய உருவத்தை காண முடியவில்லை. முன்பொரு காலத்து திருவிக்கிரம அவதாரம் எடுத்து மூன்று உலகங்களை அளந்த அந்த திருமாலாகிய ராமனாலேயே அவருடைய உருவத்தை காண முடியவில்லை என்று சொன்னால், அந்த தோற்றத்தின் ஏற்றத்தை எப்படி சொல்வது என்றே வர்ணிக்க முடியவில்லை. நீலன் போன்றவர்கள் கடலை கடக்க முடியாது என்று கருத்தை சொல்லுகின்ற போது ஜாம்பவான் சொல்கிறார், அனுமன் தான் சரியான ஆள் என்று சொன்னவுடன் அனுமன் செல்கிறான். கண்டனன் சீதையை கற்பிணு கனியை கண்களால் தென்றிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அன்னர் நாயக இனி துரத்தி ஐயனும் பண்டுள்ள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் என்று அனுமன் சீதையை கண்டு வந்து ராமனிடம் கூறி அவருடைய மனக்குறிப்பை உணர்ந்து அவருடைய கவலையை போக்குகிறான். அடுத்த பாடல், விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை விற்பில் நற்பெரும் தவத்தனாய நங்கையை கண்டே நல்லேன், இப்புறப்பதொன்றும் இரும்பொருள் என்பதொன்றும் கற்பெனும் பெயருதொன்றும் கனிகடம் புரிய கண்டேன்னு வர்ணித்து பாடுகின்ற அந்த பாடல்களை கேட்ட பிறகுதான், அவன் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்ட பிறகுதான் ராமன் அமைதி அடைகிறான். அடுத்து ராமன் மூலமாகத்தான் இரண்டு நண்பர்கள், அனுமன் மூலமாகத்தான் இரண்டு நண்பர்கள் ராமனுக்கு கிடைக்கிறார்கள். ஒன்று சுக்ரீவன். சுக்ரீவன் மனைவியை வாலி கவர்ந்து செல்கிறான். அந்த செய்தி கேட்டவுடன் அந்த சுக்ரீவனுக்கான இவருக்குமான நட்பு, சுக்ரீவன் ராமனை சோதிக்கிறான். அந்த சோதனையில் ராமன் வெற்றி பெறுகிறான். இறுதியில் நண்பர்களாக இருவரும் பழகுகிறார்கள். சுக்ரீவனுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறார் ராமர், தாரமும் உனக்கு நான் தருவேன். அதற்கு முன்னாடி தலைமையோடு நின் தாரமும் உனக்கு நான் தருவேன் என்கின்ற அந்த பாடல் வாயிலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம்னா அந்த வாக்குறுதியை செயல்படுத்தியே ஆக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் நட்பில் மட்டும்தான் இருக்கிறது. அந்த வார்த்தையை கடைபிடித்தவனாக சுக்ரீவன் மாத்திரம்தான் இருக்கிறான். இறுதியில் சுக்ரீவன் அதாவது ராவணனோடு ராவணனோடு போர் புரிகின்ற போது மிகப்பெரிய ஒரு உதவியை செய்பவன் சுக்ரீவனாக இருக்கிறான். அடுத்து சுக்ரீவன் சுக்ரீவனையும் தாண்டி சுக்ரீவனோடு சொல்லுகின்ற போதுதான் உன்னோடு அருவரானோம் என்கின்ற பாடல் வருகிறது. அவனையும் சகோதரர்களாக ஆக்கிக் கொள்கிறார். ஒரு கேள்வி வரும், அனுமனை சகோதரராக ஆக்கவில்லை என்று கேள்வி. புகனோடு ஐவரானோ, குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோ, பின்பு விபீடனோடு எழுவரானோ என்கின்ற அந்த பாடல் வாயிலாக எனக்கு கிடைத்த அந்த பதில், இவர்களெல்லாம் ராமனை விட வயதிலே மூத்தவர்கள், அனுமன் இவரை விட வயதிலே இளையவர் என்பதுதான் அந்த செய்தியாக எனக்கு என்னுடைய பேராசிரியரிடம் நான் கேட்டபோது எனக்கு அவர் வழங்கிய பதில். ஆக இதுதான் உண்மையாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். இப்படி சுக்ரீவன் ராமன் நட்பு சென்று கொண்டிருக்கிறது. சுக்ரீவனை பற்றி அவனுடைய சிறப்பை பற்றி தாரை கூறிய அந்த பாடலை நாம் கேட்டாலே உண்மையான நட்புக்கு யார் உதாரணம் என்பது நமக்கு புலப்படும். இன்னுயிர் நட்பு அமைத்து ராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினார் சொல்லினன் என்றால் என்ற பாடல் மூலமாக தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நண்பன் உடையான் படைக்கு அஞ்சான் என்கின்ற அந்த நோக்கிலேயே நான் கம்பராமாயணத்தை பார்க்கிறேன். சுக்ரீவன் இருப்பதனால் இவன் படைக்கு அஞ்சவில்லை. ராவணனோடு போர் புரிகிற துணிவு ராமனுக்கு வந்தது என்று சொன்னால் அது அனுமன் இருப்பதால் அவனுக்கு பயம் வரவில்லை என்கின்ற கட்டத்தில் நாம் பார்க்கிறோம். போர்க்களத்தில் நிற்கின்ற போது விபீடனன் இவரை வந்து சரணாகதி அடைகிறான். விபீடனன் நல்லவனா கெட்டவனா என்கின்ற கேள்வி வருகிறது. நீலனை போன்றவர்கள் எல்லாம் அவனை சேர்க்க வேண்டாம், அவன் எதிரியினுடைய சகோதரன், அவனை சேர்த்தால் குலப்பழியை நாம் கூட்டிக் கொண்டதாக பொருள்படும் என்று சொல்லும் போது அனுமன் தான் சொல்கிறான், நான் சீதையை மீட்டு வர போகின்ற போது அந்த இடத்தில் நடந்த நிகழ்வை அப்படியே படம் பிடித்து காண்பிக்கிறார். சீதையை கண்டு வர நாம் போகின்ற போது அந்த இடத்தில் பல மாட மாளிகைகளை நான் கண்டுற்றேன். அந்த மாளிகைகளில் அரக்கர்கள் மாளிகைகளில் மதுவும் மாமிசமும் உண்டு வாழ்கின்ற அரக்கர்கள் பலரை நான் கண்டுணர்ந்தேன். ஆனால் அறம் வெல்லக்கூடிய தர்மத்தை காத்து நிற்கக்கூடிய ஒரு மாளிகையாக வீடனன் மாளிகை தான் இருந்தது என்று சொன்னவன், இவனை கொள்வதற்காக இவன் மீது கணை எழுப்புகின்ற போது ராவணனுக்கு இவன் அறிவுரை கூறுகிறான், தூதுவனாக வந்தவனை கொள்வது அரசு நீதி என்று கூறி அறநெறியில் உயர்ந்து நிற்கின்ற அவனை உன் நண்பனாக நீ ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று அனுமன் தான் விபீடனை பற்றி முதலிலே சொல்லுகிறார். வீடனன் வந்த பிறகு நிகழ்ந்த மாற்றங்கள், அதாவது சீதை இறந்து விடுகிறாள் என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்டவுடன் ராமனோடு சேர்ந்து வீடனனும் பயப்படுகிறார். பிறகு வீடனன் தான் வண்டு வடிவம் எடுத்து சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்தில் சென்று இல்லை சீதை உயிரோடு தான் இருக்கிறாள் என்று வந்து அந்த செய்தி சொல்கிறார். ஆனால் வீடன் பாடுகின்ற ஒரு பாடல், பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரிந்த பார் பஞ்சனுக்கு இளைய என்னை வருக என்று அருள் செய்தான், தஞ்சனை கருதினாலோ தாழ் சடை கடவுள் என உண்டு நஞ்சன சிறந்ததன்றோ நாயகன் அருளின் நாயகன் என்று பாடுகிறார். அதாவது நஞ்சை விட சிறந்தது நஞ்சை, அதாவது நஞ்சை சிவபெருமான் உண்டபோது அவரை காத்து நின்றார் சிவபெருமான், அதை போல வஞ்சகர் ஊர் நிறைந்திருந்த நான் இன்றைக்கு ராமன் அருளால் நிலை பெற்றேன், ராமன் அருளாய் சிறப்பு பெற்றேன் என்று சொல்கிறார். இறுதியில் ஆட்சியை பிடிக்கிறார்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றை கொடுத்து வருகிறான் ராமன். ஆனால் அரியணை இழந்து வந்த ராமன் இவர்கள் வாயிலாக ஒவ்வொருவருக்காக அரியணை தந்துவிட்டு தான் இறுதியில் அவன் அரியணை ஏறுகிறான். இந்த வாயிலாக பார்க்கின்ற போது கம்பனின் நட்பு தான் மிஞ்சி இருக்கிறது. ஆக தம்பனை பொறுத்தவரையில் அவன் வந்த தோரணை, வீடனன் வந்த தோரணை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், வழிந்த கண்ணீரோடு அழிந்தது பிறவி என்று அகத்து இயல் முகத்து காட்ட என்பதாக சொற்களை பயன்படுத்தி பாடல் எழுதுகிறார். வஞ்சனை அறக்கல் பின்னே தோன்றிய வசை தீர வேண்டும், ஆகிய இளையவனுக்கு சூட்டிய திருவடியை எனக்கும் சூட்டு என்று வீடனின் வாயிலாகவே பாடுகின்ற அந்த பாடல்கள் இறுதியில் அனுமனை நோக்கி சொல்கிறார், வீடனை நோக்கி சொல்கிறார், நீயும் அனுமனும் தெய்வமும் நாம் செய்த தவமும் தான் நட்பிற்கு துணையாக இருக்கிறது என்றார் ராமன். வீடனன் ராமனுக்கு உதவியாக இருந்தது என்றால், வீடனின் மகள் திரிசடை அசோகவனத்தில் சீதைக்கு உதவியாக இருந்தார். இப்படி ஒவ்வொரு நிலையிலாக பார்க்கின்ற அந்த பாடல் வாயிலாக இறுதியாக வருகின்ற அந்த பாடல், அரியணையை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த வெண்குற்ற கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி கமலத்தால் சேர் வெண்ணுயிர் சடயம் தாங்க மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டன் புனைந்தான் மௌலி என்கின்ற அந்த பாடல் வாயிலாக அனுமனுக்குத்தான் அரியணை என்பதாக பாடுகின்ற அந்த பாடல் வரிகளில் நட்பை உயர்த்தி பிடிக்கிறார் கம்பர். ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், உன்னோடு இருக்கிற நண்பர்கள் பெயரை சொல், உன்னுடைய நிலையை நான் புரிந்து கொள்வேன் என்பதாக சொல்கின்ற அந்த பழமொழிக்கு ஏற்பது போல, ராமனோடு நட்பு கொண்டவர்கள் யார் யார் என்பதை நாம் பார்க்கின்ற போதே ராமனுடைய நட்பு, ராமன் வைத்த அவர்கள் மீது வைத்த அன்பு, கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லுகின்ற நட்பு எல்லாம் நட்பை வைத்தே ராமாயணம் படைக்கப்பட்டது போல் ஒன்று காட்சியை கூட நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் கம்பராமாயணத்தை படிக்கின்ற போது இன்னொரு கேள்வியும் நம்முள் எழும். ஒரு அரபு நாடுகளிலிருந்து என்னுடைய சகோதரர் ஒருவர் ஒரு முறை தமிழகம் வந்திருந்த போது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, பசுமாட்டிலிருந்து பால் கறக்கிற காட்சியை என்னுடைய குழந்தைக்கு நான் காண்பிக்கணும், அதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு. எனக்கு உடனே ரொம்ப வியப்பா இருக்கும், பசுமாட்டிலிருந்து பால் கறக்கிற காட்சியை காண்பிக்கணும்னு சொல்லுங்க, இது என்ன விந்தையா இருக்கு என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், இல்லை என் மகள் பசுமாட்டிலிருந்து தான் பால் கிடைக்கிறது என்பதை நம்ப மாட்டுகிறான், அதனால் அவனை நேரடியாக காண்பித்தால்தான் அதை நம்புவான் என்று சொன்னான். ஆக ஒரு பால் கறக்கிற காட்சியை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லியே புரிய வைக்க முடியவில்லை என்று சொன்னால், கம்ப ராமாயணத்தில் புகழ் ராமன் மீது வைத்த அன்பு, புகழ் செய்த தியாகம், விபீடனன் செய்த தியாகம், சுக்ரீவன் செய்த அந்த அன்பு, சுக்ரீவனுக்கு ராமன் செய்த அந்த பண்பு, இவற்றையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு கம்பனில் நட்போடு ஆராய்ந்தால், கம்பனில் பேசப்படுகின்ற நட்பை நாம் தூக்கி பிடித்தால், கம்ப ராமாயணம் இனி வருகின்ற இளைஞர்களுக்கு, இனி பிறக்க போகின்ற குழந்தைகளுக்கும் ஏற்ற காவியமாக இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் விரும்பி கேட்கின்ற காவியமாக மாறுகின்ற அந்த சூழல் இனி கம்பனின் நட்பு என்கின்ற பாத்திரத்தோடு நாம் அறிமுகப்படுத்துவோம். நட்பை புகழ் மீது வைத்த அந்த அன்பை, தயரதன் ஜடாயு மீது வைத்த அந்த பண்பை, பாசத்தை பாச பிணைப்பை இனி வருகின்ற இளைய தலைமுறையினரும் நாம் சொன்னால் நட்பு என்பது நமக்கு முழுமை பெறும் என்று சொல்லி இந்த அளவிலே விடைபெறுகிறேன். கம்பராமாயணத்து நட்பு என்கின்ற வாய்ப்பளித்த சென்னை கம்பன் கழகத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.